சிறார் தோப்பள் பிள்ளை எந்தாது என்று எழுந்தவிழால் நேராக வேதாந்த தேசிகர் தாரணை கீழ்மொழிந்தான். ஏறார் மறைப்பொருள் அல்லா எடுத்து உலகுயவே சீராகிய வரதாரியன் பாதந்துணை நமக்கே. இந்த உலகு உய்யுமாறு சுவாமி தேசிகனுடைய திருக்குமாரர் ஸ்ரீகுமார வரதாச்சாரியார் அருளி செய்த கிரந்தங்கள் பல இருக்கின்றன. சுவாமி தேசிகனை பற்றிய ஸ்தோத்திரங்கள் பல இருக்கின்றன. அதிலே முக்கியமானது வெள்ளையந்தாதி. அதில் ஆரம்பமான முதல் பாசுரம் பார்க்கலாம். மாமலர் மன்னிய மங்கை மகிழ்ந்துரை மார்பிணந்தாள் தூமலர் சூரிய தொல்லருள் மாறந்துணை அடிக்கே வாழ்வை உகக்கும் ராமானுகமணி வன்மை போற்றும் சீர்மயன் எங்கள் தூப்புள் பிள்ளை பாதம் என் சென்னியதே. தூப்புள் பிள்ளை சுவாமி வேதாந்த தேசிகன் அவருடைய திருவடி என் சென்னியதே, என் தலையில் இருக்கிறதே என்பதாக பாடுகிறார். அதனால் என்ன லாபம் என்றால், அதனால் பெருமாளுடைய அனுகிரகம், பெருமாளுடைய திருவடி சம்பந்தம் எனக்கு கிடைத்துவிடும். அது எப்படி? சுவாமி தேசிகனுடைய திருவடியை ஆசிரியத்தால் பெருமாள் திருவடி சம்பந்தம் எப்படி கிடைக்கும்? பெருமாளை ஆசிரியித்த கணக்கு எப்படி ஆகும் என்று கேட்டால், சுவாமி தேசிகன் யார் என்று பார்க்க வேண்டும். அவர் ராமானுஜ தயாபாத்திரமாக இருக்கக்கூடியவர். தூணெறி காட்டும் ராமானுசமுனி தோத்திரம் செய் ஊனவில் தூப்புலையன் செய்யவள் மேவிய சீர் அருளாளரை சிந்தை செய்தியும் மெய்யவன் எந்தை ராமானுசன் அருள் மேவி வாழும் ஐயன். இப்படியெல்லாம் சொல்லக்கூடிய ரீதியிலே ராமானுசன் அருள் மேவி வாழும் ஐயன், அதாவது ராமானுஜ தயாபாத்திரம். ஆகையினாலே சுவாமி தேசிகனை நாம் ஆசிரித்தால் அந்த தேசிகனுடைய சிரஸ்க்கு மேலே ராமானுஜனுடைய திருவடி இருக்கிறதாம். அந்த திருவடி சம்பந்தம் நமக்கு கிடைத்துவிடும். ராமானுஜர் யார் என்று பார்த்தால், நம்மாழ்வார் திருவடியை ஆசிரித்து இருப்பவர், மாறன் துணையெடுக்கீழ் வாழ்வை உகப்பவர். அதனால் நம்மாழ்வாருடைய திருவடி சம்பந்தம் கிடைத்துவிடும். நம்மாழ்வார் யார் என்று கேட்டால், எம்பெருமானுடைய திருவடியை சூடி இருப்பவர். முகில்வண்ணனான எம்பெருமான் இருக்கிறான் அல்லவா, அப்ப நாகனை விசை நம்பிறான் சரணே சரண் நமக்கு என்பதாக இருப்பவர். அதனாலே எம்பெருமானுடைய திருவடி சம்பந்தமும் கிடைத்துவிடும். ஆக வரிசையாக தேசிகன், அவருக்கு மேலே இருக்கக்கூடிய பகவத் ராமானுஜர், அவருக்கு மேலே இருக்கக்கூடிய நம்மாழ்வார், அவருக்கு மேலே இருக்கக்கூடிய திருமால் எம்பெருமான், இவர்களுடைய சம்பந்தம் அந்த கீழே நாம் இருந்தோமானால் வரிசையாக நமக்கும் கிடைத்துவிடும். எம்பெருமானுடைய திருவடி சம்பந்தம் வந்துருத்துனா வேற என்ன வேணும்? மோட்சம்தான். நமக்கு எந்த கவலையும் இருக்காது. திருமால் தாளில் தலை வைத்தோம் சடகோபன் அருளினாலே அப்படின்னு சொல்ற மாதிரியாக, இப்போது தேசிகன் தாளில் தலை வைத்தோம், அதனால் எல்லாருடைய அருளும் நமக்கு கிடைக்கிறது. இது ஒரு அழகான விஷயம். எம்பெருமானுடைய திருவடி சம்பந்தத்தை நேராக நம்மால் பெற முடியாது. நமக்கு ஒரே வழி தேசிகனை ஆசிரியப்பதுதான் என்பதாக சாதித்திருக்கிறார். இங்கே இதே விஷயத்தை வெதிரேகத்திலே, அதாவது எதிர்மறையிலே ஒரு ஸ்லோகத்திலே சொல்லுகிறார்கள். சுவாமி பிரதிவாதி பயங்கரம் அண்ணன் அருளி செய்த ஸ்லோகம். குரவாதிகம் சாம்புதாச்சாரிய சிஷ்யே ஜனா பக்திஹீனா யதீந்திரா பிரியா ஸ்யுஹு யதீந்திரா பிரியா விஷ்ணு காருண்ய தூராஹ குதோ முக்தி வார்த்தா ஹிதா திருக்விதானாம். சுவாமி தேசியுடைய திருவடி ஒருத்தர் சேவிக்கவில்லை என்று வைப்போம். அவர் திருவடியை ஆசிரியக்கவில்லை அப்படின்னா அவருக்கு ராமானுஜருடைய திருவடி சம்பந்தம் கிடைக்காது. கிடைக்கலனா என்னன்னு கேட்டால், நம்மாழ்வாருடைய திருவடி சம்பந்தம் கிடைக்காது. கிடைக்கலன்னா என்னன்னு கேட்டால், திருமால் எம்பெருமானுடைய திருவடி சம்பந்தமும் கிடைக்காது. அதனால என்னன்னு கேட்டான்னா, எது கிடைக்கணுமோ அது கிடைக்காது, பெருமாளுடைய கருணை கிடைக்காது, மோட்சங்கிறது கிடைக்காது, இதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள்ங்கிறார். பிரதிவாத பயங்கரம் அண்ணன் சுவாமி அழகாக சாதிக்கிறார். இதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், தேசிகனை ஆசிரியக்காவிட்டால், ராமானுஜ தயாபாத்திரத்தை ஆசிரியக்காவிட்டால் ராமானுஜர் இல்லை, நம்மாழ்வார் இல்லை, எம்பெருமான் இல்லை, மோட்சம் இல்லை என்பதாக ஆணித்தரமாக சாதிக்கிறார். ஆக நமக்கு உய்வதற்கு ஒரே வழியான சுவாமி தேசிகன் திருவடிகளை நமக்கு காட்டி கொடுக்கிறார் இந்த பாசுரத்திலே என்பதாக சொல்ல வேணும். இதில் ஒரு சந்தேகம் வரலாம். எத்தனையோ ஆச்சாரியர்கள் இருக்கிறார்களே, ஏன் இவர்களை சொல்லுகிறார்கள்? முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டால், குரு பரம்பரையிலே வரிசையாக வரக்கூடிய ஒரு சம்பந்தம், அதை வைத்துதான் இந்த பாசுரத்திலே சாதித்திருக்கிறார். அதில் பல ஆச்சாரியர்கள் இருந்தாலுமே இந்த மகா ஆச்சாரியர்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கமான சம்பந்தம் ஒன்று இருக்கு. சுவாமி தேசியனுடைய ஆச்சாரியர் அப்புள்ளார் இருக்கட்டும், ஆனால் ராமானுஜ தயா பாத்திரம், ராமானுசன் அருள்மேவி வாழும் ஐயன் அப்படின்னு சொல்றார். தமிழ்லையும் சம்ஸ்கிருத்திலையும் இருக்கு. அதனால சுவாமி தேசிகன் சம்பந்தம் இருந்தா பகவத் ராமானுஜர் சம்பந்தம் வந்துடும். சுவாமி தேசிகனே சொல்றார், பத்து சம்யமே நாம் பிரணம்ய சரணம், ராமானுஜத்தருடைய ஆசிரியத்து விட்டு தான் நான் எல்லாமே பண்ணுகிறேன்னு. ராமானுஜத்தருடைய ஆசிரியத்தா பெருமாள் சம்பந்தம் வரைக்கும் எனக்கு கிடைத்து விடும்னே சொல்ற. அதை அடிப்படையாக வச்சுட்டுதான் இந்த பாசுரம். அதே மாதிரிதான் நம்மாழ்வாருக்கும் ராமானுஜருக்கும் நெருங்கிய சம்பந்தம். ஈன்ற முதல் தாய் சடகோபன் மொயம்பால் வளர்த்த இதத்தாய் ராமானுஜன், திருவாய்மொழியை அவர் சொன்னார் இவர் பரப்பினார். அதே மாதிரிதான் நம்மாழ்வாருக்கும் எம்பெருமானுடைய திருவடிக்கும் நெருங்கிய சம்பந்தம். ஏன்னா அவர் திருவடி, இவர் பாதுகை நம்மாழ்வார். இந்த மாதிரி நம்மாழ்வார்கரும் எம்பெருமானுடைய திருவடி கீழே இருக்கிற பாதுகை, ராமானுஜங்கவர் நம்மாழ்வார் திருவடி கீழே இருக்கக்கூடிய பாதுகை, தேசிகங்கவர் பகவத் ராமானுஜருடைய தயா பாத்திரம் அப்படின்னு அவருடைய பாதுகையான பிள்ளான் வழியிலே வந்தவர். அப்ப வேற என்ன வேணும்? நேர் சம்பந்தம், நேரிடையான சம்பந்தம் இருக்கிறபடியினாலே உயிந்து போகலாம், இல்லாவிட்டால் உயிந்து போக முடியாது என்பதை அவர் ஸ்பஷ்டமாக அருளி செய்திருக்கிறார் என்பதையும் நாம் பார்த்தோம். குரோ வாதிஹம்சாம் புத ஆச்சாரிய சிஷ்யே ஜனா பக்தி ஹீரா யதி இந்திரா பிரியா சுஹு. தேசியனை ஆசிரிக்காவிட்டால் நம்மாழ்வார் சம்பந்தமில்லை, ராமானுஜர் சம்பந்தமில்லை, பெருமாள் சம்பந்தமில்லைன்னு சொன்னப்புறம் வேற சொல்லுவதற்கு எதுவுமே கிடையாது. இந்த பாசுரத்தை நாம் சேவிக்கும் பொழுது ராமானுஜர் உற்றந்தாதையிலே முதல் பாசுரம் ஞாபகம் வரும். ஏனென்றால் இதே கருத்து அங்கே இருக்கிறது. பூமன்னுவாது பொருந்தி அமார்வன் புகழ் மலிந்த பாமன்னு மாறன் அடிபணைந்துய்ந்தவன் பல்கலையோர் தாம் மன்ன வந்த இராமானுசன் சரணாரவிந்தம் நாம் மன்னி வாழ நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே. பொதுவாகவே ராமானுஜர் உற்றந்தாதையை பின்பற்றிதான் இந்த பிள்ளையந்தாதையை அருளினார். அங்கே பகவத் ராமானுஜர், இங்கே சுவாமி வேதாந்த தேசிகன், அவ்வளவுதான் வித்தியாசம். அங்கே 100 பாசுரங்கள், இங்கே 20 பாசுரங்கள். அர்த்தமெல்லாம் ஒன்றுதான். அழகாக பகவத் ராமானுஜரிடம் அந்த 102 அருளி செய்தவர் திருவரங்க தமுதனார். அவர் ராமானுஜரம் போய் விஜ்ஞாபித்தாராம். அவர் பகவத் ராமானுஜர் சொன்னார், என்னை சொல்லுவது இருக்கட்டும், எல்லா ஆழ்வார் ஆச்சாரியருடைய திருநாமங்களையும் வைத்து நீ 102 பண்ண வேணும்னார். அந்த மாதிரி தான் ராமானுஜர் 102 ஆரம்பத்தில் பார்த்தோம்னா எல்லா ஆழ்வார்கள் ஒவ்வொரு ஆழ்வாருக்கும் ஒவ்வொரு பாசுரம், ஒவ்வொரு ஆச்சாரியனுக்கும் ஒவ்வொரு பாசுரம், அந்த மாதிரி வரும். எல்லாருடைய சம்பந்தமும் பகவத் ராமானுஜருக்கு இருக்குன்னு வரும். நீ பிள்ளையின் தாதியில பாருங்கோ, அந்த சிரமெல்லாம் எதுவுமே படலை. எல்லார் சம்பந்தமும் பகவத் ராமானுஜருக்கு வந்துருட்டா, அந்த பகவத் ராமானுஜருடைய சம்பந்தம் தேசிகனுக்கு, அப்ப என்னாச்சுன்னு கேட்டா எல்லா சம்பந்தமும் தேசிகனுக்கு வந்துருத்தும். அதனாலே அங்கே 20 பாசுரங்கள்ல அருளி செய்த விஷயத்தை இங்க ஒரே பாசுரத்தில் முடிச்சிட முடியும். நீங்கள் ராமானுஜரை பற்றி ராமானுஜர் உற்றந்தாதியிலே என்னென்ன பெருமையை சொன்னீர்களோ அத்தனை பெருமை படைத்த பகவத் ராமானுஜருடைய தயா பாத்திரம் தேசிகன், அதுல எல்லாம் முடிஞ்சு போச்சு. அதனால்தான் இங்க திருப்பி திருப்பி அதையே சொல்ற. தூணெறி காட்டும் ராமானுஜமுனி தோத்திரம் செய் ஊனமில் தூ புலையன், ராமானுஜமுனியை தோத்திரம் செய்பவர். இப்ப மெய்யவன் எந்தை ராமானுசன் அருள்மேவி வாழும் ஐயன் இலங்குதோ புல் பிள்ளை. இன்னொரு இடத்துல ராமானுஜமுனி இன்னொரு சேரும் தூப்புல் புனிதர். இன்னொரு இடத்துல குணக்குலமோங்கும் ராமானுஜமுனி குணங்கூறும் தூப்புலொழுக்கன் விஷயம். ராமானுஜ தயா பாத்திரம்னா அதுல மொத்தமே அடங்கி போயிடுது. முன்னாடி இருக்கக்கூடிய சகல ஆச்சாரங்களும் வந்து விட்டார்கள். இப்பொழுது எம்பெருமான் வரை வந்து விட்டார் இந்த ராமானுஜ தயா பாத்திரத்திலே. அப்ப நாம என்ன பண்ணணும் கேட்டார்னா, சுவாமி தேசிகனை ஆசைத்தால் மொத்த பேருடைய அனுகிரகமும் ஒரு குறைவும் இல்லாமல் நமக்கு வந்துவிடும் அப்படிங்கிறது இதனுடைய பரமசாரம். இதுல 100 முக்கியமான விஷயம், பூமன்னு மாது பொருந்திய மார்பன் அப்படின்னு சொன்ன மாதிரியாக மாமலர் மன்னிய மங்கை மகிழ்ந்துரை மார்பினன், கிட்டத்தட்ட அதே பாவத்தை கொண்டு வர பதங்கள்லாம் கூட கிட்டத்தட்ட அதே மாதிரி இருக்கு. மாறந்துண எடை கேழ்வாழ்வை யுகக்கும் அப்படின்னு இருக்கு இல்லையா. பூமன்னுவாது பொருந்திய மார்பன் புகழ்மறைந்த பாமன்னு மாறன் அடிபணிந்துய்ந்தவன் அங்க இருக்கு. கிட்டத்தட்ட அதே பதங்கள், அதை பின்பற்றிதானே செய்தது. அது மட்டும் இல்லாமல் இங்கே பிராட்டியை விடக்கூடாது. சுவாமி நம்மாழ்வார் யார் அப்படின்னு கேட்டான்னா, பெருமாளையும் பிராட்டியும் சேர்த்து வைத்து ஒன்றடியால் திருமகளும் சேர்ந்து இருக்கச்ச, திருமகளும் நீயுமே நிலா நிற்ப அப்படின்லாம் பாடினவர். அதனாலே சுவாமி ராமானுஜராகட்டும் சுவாமி நம்மாழ்வாராகட்டும் சிவப்பதியான எம்பெருமானையே உபாயமாக பற்றி அவனையே உபாயமாக கொண்டவர்கள். அந்த விஷயம் தோற்றும்படியாக சுவாமி தேசிகன் அந்த சித்தாந்தத்தை ஸ்தாபனம் செய்தபடியினாலே பூமன் மாமலர் மன்னிய மங்கை மகிழ்ந்துரை மார்பினந்தாள் தூமலர் சூடிய தொல்லருள் மாறன். தொல்லருள் மாறன் பிராச்சீனமான அனுகிரகம் செய்தவர். கலியுகத்தினுடைய ஆரம்பத்திலே நம்மாழ்வார் திருவாய்மை அனுகிரகம் செய்தார், அதோட விடல. அதுக்கப்புறம் ரொம்ப வருஷம் கழிச்சு சுவாமி நாதமுனிகளுக்கு அனுகிரகம் செய்தார். அதுக்கப்புறம் ரொம்ப வருஷம் கழிச்சு சுவாமி பகவத் ராமாதருக்கு அனுகிரகம் செய்தார். அப்படிலாம் வருது இல்லையா? அப்படிப்பட்ட மாறன் துணையடி கீழ் வாழ்வயுகக்கும் ராமானுச முனி வன்மை போற்றும் சீர்மயன். அந்த நம்மாழ்வாருடைய திருவடி கீழே வாழ்வயுகப்பவர், திருவாய்மொழியே தாரக போஷக போக்கியமாக கொண்டவர் ராமானுஜர் பகவத் ராமானுஜர். அந்த ராமானுஜருடைய குணங்கள் வன்மை போற்றும்னா அவருடைய வள்ளல் தன்மையை போற்றக்கூடியவர் சுவாமி தேசிகன். எத்தனை கருணையினாலே பகவத் ராமானுஜர் நமக்கு பல கிரந்தங்கள் அருளை செய்தார். முதலானதை எல்லாம் கொண்டாடக்கூடியவர், அந்த கிரந்தங்களுக்கு வியாக்கியானம் செய்து உகந்தவர். பகவத் ராமானுஜருக்கும் தேசிகனுக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம் தான் முக்கியம். ராமானுஜர் அருளை செய்து ஸ்ரீபாஷ்யம், சுவாமி தேசிகன் அருளை செய்து ஸ்ரீபாஷ்யத்துக்கு வியாக்கியானம், ஸ்ரீபாஷ்யத்துக்கு பின்னிணைப்பாக அதிகண்ட தாராவளி, ஸ்ரீபாஷ்யத்துக்கு பின்னிணைப்பாக சததூஷணி, ஸ்ரீபாஷ்யத்துக்கு வியாக்கியானமான சுதப்பிரகாசியை காப்பாற்றி கொடுத்தார். இத்தனை பண்ணிருக்கார். சுவாமி பகவத் ராமானுஜர் அருளை செய்து கத்தியத்ரயம், சுவாமி தேசிகன் அருளை செய்து கத்தியத்ரயத்துக்கு பாஷ்யம், கத்தியத்ரய பாஷ்யம், கத்தியத்ரயத்தை பின்பற்றி சரணாகதி நெறியை காக்கும்படியாக ரகசிய திரைசாரம் என்கிற கிரந்தம், இதெல்லாம் அருளி செய்தான். சுவாமி ராமானுஜர் அருளி செய்து பகவத்கீதா பாஷ்யம், சுவாமி தேசிகன் அருளி செய்து கீதா பாஷ்யத்துக்கு வியாக்கியானமாக தாத்பரிய சந்திரிகை, கீதா பாஷ்யத்தின் சுருக்கமாக கீதார்த்த சங்கிரகம், ஆளவந்தார் அருளி செய்த கீதார்த்த சங்கிரகத்தின் வியாக்கியானமாக கீதார்த்த சங்கிரக ரக்ஷி, இதெல்லாம் சுவாமி பகவத் ராமானுஜர் அருளி செய்து அனுஷ்டான கிரந்தம் நித்தியம். சுவாமி தேசிகன் அருளி செய்து அந்த நித்திய கிரந்தத்துக்கு ஒரு வியாக்கியானம், நித்திய கிரந்தத்தை பின்பற்றி இருக்கக்கூடிய ஸ்ரீ பாஞ்சராத்திர ரக்ஷா என்கிற அனுஷ்டான கிரந்தம், இதெல்லாம் பகவத் ராமானுஜர் என்னென்ன செய்தாரோ அதையெல்லாம் பூர்ணமாக்கினவர் சுவாமி தேசிகன். அது பூர்ணமாகலன்னு வச்சுக்கோங்க, நமக்கு அது கிடைச்சிருக்காது, பூர்ணமாக கிடைச்சிருக்காது, அறக்குறையா துவச்சுன்னு இருப்போம். சிவாஷ்யத்தை பூர்ணமாக்கி பகவத் விஷயம் சுவாமி, அதாவது பகவத் ராமானுஜர் பிள்ளானை கொண்டு அருளி செய்து திருவாய்மொழி வியாக்கியானம், சுவாமி தேசிகன் அருளி செய்து அந்த திருவாய்மொழி வியாக்கியானத்துக்கு ஒரு வியாக்கியானம் மிகவும் வரிமளம், அது மட்டும் இல்லாமல் திரவிடோபனிஷத் தாற்பரிய ரத்னாவளி, திரவிடோபனிஷத் சாரம், இதெல்லாம் எதை எடுத்து பார்த்தாலும் இப்படிதான். சுவாமி ராமானுஜருடைய அவதாரத்தை சஃபலமாக்கினவர், சுவாமி ராமானுஜருடைய அவதாரத்தை பூர்ணமாக்கினவர் சுவாமி தேசிகன். அதனாலே இவரை ஆசிரியத்தால் ராமானுஜரை ஆசிரியத்ததுக்கு சமானம் என்பதில் சந்தேகமே இல்லை. அப்புறம் ராமானுஜரை ஆசிரியச்சிட்டா எல்லா சம்பந்தமும் வந்துடும், வேற எதுவுமே வேண்டாம். இந்த ரீதியாக ராமானுஜருடைய கருணை கிடைத்து விட்டதானால் பத்திசம்மை நாம் என்கிற ஸ்லோகத்திலே தேசிகன் சொல்ற மாதிரியாக எல்லா ஆச்சாரியர்களுடைய அனுகிரகம் நமக்கு கிடைப்பதற்கு வழியாகிவிடும் என்று ஆயிற்று. ஆகையாலே அப்படிப்பட்ட பெருமை படைத்த மோட்சத்தையும் கொடுக்கக்கூடிய சுவாமி தேசிகனுடைய திருவடி என் சென்னியதே, என் சிறசிலே இப்பொழுதும் இருக்கக்கூடியதே என்பதாக சாதிக்கிறார். மாமலர் மண்ணிய மங்கை மகிழ்ந்துரை மார்பினன் தாள் தூமலர் சூடிய தொல்லருள் மாறன் மாறன் துணையடி கீழ் வாழ்வயுகக்கும் ராமானுசமுனி ராமானுசமுனி வன்மை போற்றும் சீர்மயன் எங்கள் தூப்புள் பிள்ளை பாதம் என் சென்னி அதே என்பது ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம்.